ಭೂಯೋಪಿ ಹಂತ ವಸದಿರ್ಯದಿ ಮೇ ಭವಿತ್ರೀ ಯಾಮ್ಯಾಸು ದುರ್ವಿಷಹ ವೃತ್ತಿಷು ಯಾತನಾಸು ಸಮ್ಯಕ್ ಭವಿಷ್ಯತಿ ತತಶ್ಶರಣಾಗತಾನಾಂ ಸಂರಕ್ಷಿತೇತಿ ಬಿರುದಂ ವರದತ್ವದೀಯಂ. 35ஆவது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 34ஆவது பத்தியத்துல அஜ்ஞாத நிர்கம மனாகம வேதினம் மாம் அப்படின்ற முதல் பாதத்தை உடைய பத்தியத்துல எம்பெருமானே ஞானமில்லாத அடியனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமா ஒரு பற்றுக்கோள் ஆச்சாரியனை அடைய செய்து அதன் பிறகு இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி வெளியேறுவது என்ன உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணா இந்த சம்சாரத்தை விட்டு போக முடியும்னு பிரபத்திய அனுசந்தானம் பண்ண வச்சு என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்ட, இனிமேல் என்ன இந்த தேகாவசானத்து வரைக்கும் வழி நடத்துறதுக்கு உனக்கு என்ன பெரிய பாரமா என்னன்னு நீ கண்டிப்பா என்ன வழி நடத்துவேன்னு ஒரு நம்பிக்கைய வெளிப்படுத்தினார் ஒரு மகாவிஸ்வாசத்தை. இப்ப இந்த 35ஆவது பத்தியத்துல இன்னொரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார். வாட் இஃப் நாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா, அப்படி நீ என்ன காப்பாத்தலைன்னா இனி வரும் காலத்தில் காப்பாத்தலைனா, அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா மோக்ஷத்தை சரணாகதி பண்ணியாச்சுன்னா மோக்ஷமானது சித்தம். எம்பெருமான் அந்த வாக்கு அந்த அந்த ஒரு பிராமிஸ்லேருந்து திரும்பி போறது இல்ல அந்த சத்தியத்துல இருந்து. ஆனா மோக்ஷமானதை விளம்பிக்கலாம் நமக்கு தெரியும். ஏன்னா உத்தராகம்னு சொல்லக்கூடிய புத்திபூர்வமா முக்கியமா பாகவத விசாரம் பண்ணா அது மோக்ஷத்துக்கு ஒரு பிரதிபந்தகமா இருக்கும். அதுக்கு நம்ம பிராயசித்தம் பண்ணிட்டோமேயானால் அதுவும் அவன் கழிச்சுடுறான். அப்படி பண்ணலன்னு சொன்னா சிறிய தண்டனைகள் கொடுத்து அவன் நம்மள சிக்ஷை பண்ணி சுவீகரிச்சுக்கிறான்னு சம்பிரதாயம். இப்ப சுவாமி இதை சுவாரஸ்யமா ஒரு பத்தியம் மூலமா காண்பிக்கிறார். அவர் சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் கண்டிப்பா நம்மள காப்பாத்துவான்றதுதான். நியாச தசகத்துல வரைச்சு ந பிரவர்த்தைய பாப்பானி பிரவர்த்தான நிவர்த்தையன்னு அந்த மத்தியையும் எம்பெருமானே கேட்கிறார். அதான் அப்படித்தான் நம்ம அனுசந்தானம் பண்ணணும். பிரபத்தி பண்ணியாச்சுன்னு சொன்னா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ஃபேக்ட் பிரபத்தி பண்ணப்புறம் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப எம்பெருமான அதுக்காக நித்தியம் நியாச தசகத்தை அனுசந்தானம் பண்றோம். ந பிரவர்த்தைய பாப்பானி பிரவர்த்தான நிவர்த்தைய, இனிமேல் எதுவும் புதுசா பாபம் பண்ணக்கூடாது. அப்படி எதையாவது நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுல இருந்து நிவர்த்தி அப்படின்னு நிவர்த்திப்பிக்கச்சேன்னு அந்த பத்தியமானது இருக்கு. அந்த மாதிரி இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். பூயோபி ஹந்த எம்பெருமானே, நான் உன்னுடைய சரணாகதன், சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேலும் எனக்கு நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், அந்த துன்பங்கள் எனக்கு இனிமேல் ஏற்படுமேயானால் அப்படின்னு சாதிக்கிறார். நரகத்துல கண்டிப்பா போறதுல பிரபண்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். நரக துல்லியமான வேதனைகள்னு வச்சுக்கலாமே ஒழிய நரகத்துக்கு கண்டிப்பா பிரபண்டால் போகமாட்டா. இது ஒரு பத்திய சுவாரஸ்யம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வழி ஏற்படுமேயானால் உனக்கு சரணாகத ரக்ஷகன்ற விருது இருக்கே நன்னா பொருந்தும் அப்படின்னு இது ஒரு சமத்காரமா வாழ்ந்தே போம் இந்தலூரீரேன்னு அந்த ஒரு வெசவு அந்த வெசவையே அழகா ஒரு ஸ்துதி பண்றது. அந்த மாதிரி ஒரு அந்த வகையை சேர்ந்தது. படிச்சா தெரியாது நமக்கு, ஏன்னா படிச்சா வெறும அப்படி படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு டயலாக் பேசுற மாதிரி சொன்னாதான் அதோட தாத்பரியம் தெரியும். சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம் சம்யக்கு பவிஷ்யதி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோமோ நல்ல பையன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அதுல துவனிக்கிறது, ஓஹோ நல்ல பையன் இல்ல போல இருக்கு அப்படின்னு. அது மாதிரி நன்னா பொருந்தும், நன்னா பொருந்தும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்பன்னு கேட்டா என்னனே கைவிட்டுட்டேயானால் அல்லது எனக்கு அப்படிப்பட்ட பாபங்களை செய்யுமாறு என்ன பண்ணிட்டேனையா கைவிட்டுட்டேயான தாத்பரியமாறுது. இந்த சுவாரஸ்யத்தை நம்ம அனுபவிக்கச்சு நிச்சயமா ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்ன பத்தியங்களை நினைச்சுக்காம இருக்க முடியாது. 22ஆவது பத்தியத்துல ஆள வந்தார் ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதின்னு துவத்பாதம் மூலம் சரணம் பிரபத்தின்னு சரணாகதி பண்றார். சரணாகதி பண்ணின அப்புறமா எம்பெருமானுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவா ஆர்ம் ட்விஸ்டிங்னு, ட்விஸ்டிங் த ஆர்ம் சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லலாம் தோன்றது ஹாஸ்யமா. அபூதபூர்வம் மம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜம் வி துக்கம் கிந்தத்வதகரே சரணாகதா நாம் பராபகவோ நாத நதேன் ரூபா. எம்பெருமான் நான் சரணாகதி பண்ண உன்னிடத்துல, நீ எனக்காக என்னை காப்பாத்துவானா, ஆனா உனக்காக என்னை காப்பாத்துறார். ஏண்டாப்பா அப்படின்னு கேட்டா நான் இப்போ உன்னுடைய சரணாகதன், எனக்கு நான் சரணாகதி பண்ண அப்புறமும் இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆள வந்தார் முன்னாடியும் துக்கத்தை அனுபவிச்சிருந்தார், இப்பயும் துக்கத்தை அனுபவிக்கிறார், பின்னாடியும் துக்கத்தை அனுபவிப்பார். ஏன்னா சகஜம், துக்கமானது அவர் கூட பிறந்தது அல்லது என் கூட பிறந்தது, அதனால துக்கத்தை கிடையாது பிரிக்க முடியாதுன்றது லோக பிரசித்தி. ஆனா இப்ப நான் ஒரு டேக் வச்சுருக்கேன், எம்பெருமானுடைய சரணாகதன்னு, உன்னுடைய சரணாகத்தன்னு ஒரு காலர் போட்டுருக்கேன், அப்படி இருந்து துக்கத்தை அனுபவிச்சேன்னா அது எனக்கு அதனால ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் கெட்ட பேரு, அதனால நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ற மாதிரி ஒரு தாத்பரியம். அழகான பத்தியம் அது. அதே இத சுவாமி இங்க தன்னுடைய ஒரு தனக்கே உரிய ஒரு செயலில் காண்பிக்கிறார். 34 அந்த மாதிரி சொன்னார், 35 சொல்ல போறார், அப்பா வரதராஜனே சரணாகதர்களுடைய ரக்ஷகன்ற பேர் இருக்கு, நன்னா பொருந்தும் உனக்கு அப்படின்னு. எப்ப நான் இனிமேல் நான் இந்த மாதிரியான விருத்திகள்ல ஈடுபட்டு இருந்தேன்னு ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். இப்ப பத்தியத்தை பார்க்கலாம். வரத வரந்தரும் பெருமாளே, யாம் யாசு துர்விஷக விருத்திசு யாத்தனாசு பூயோபி. யாம் யாசு யமஹ, யாம் யகன யம சம்பந்தி, யம தூதர்கள் அல்லது யமன் யமக்கு சம்பந்தப்பட்ட, யாம் யாசுன்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்டவைகளில், துர்விஷக விருத்திசு, துர்விஷகன்னு சொன்னா பொறுக்க முடியாத துன்பம், அதை ஏற்படுத்தக்கூடிய விருத்தி, ஏன்னா இது அந்த அந்த செயல்களை குறிக்கிறது. மேலும் யாத்தனாசு, யாத்தனான்னு சொன்னாலே நரக்க அனுபவம் அல்லது நரக்க அனுபவத்தை ஒத்த ஒரு துக்க அனுபவம். அப்ப யாத்தனாசுன்றது சப்தமி பகுவச்சனம், அவைகளில் நரக்கானுபவங்களின் அர்த்தம். எப்படிப்பட்ட நரக்கானுபவம்னு கேட்டா, துர்விஷக விருத்திஷு, பொறுக்க முடியாத துன்பத்தை தரக்கூடிய அந்த நரக்கானுபவங்களில். அது எங்க இருக்குன்னு கேட்டா யமனை சேர்ந்தது, அதனால யாம்யாசு. இப்ப யாம்யாசு, துர்விஷக விருத்திஷு, யாத்தனாசு, இவைகள் மூன்றுமே சப்தமி பக்தி பகுவச்சனம். பூயக அப்படின்னு சொன்னா மறுபடியும், அதாவது பிரபத்தி உத்தர காலத்தில் உன்னை சரணாகதி பண்ணிட்டேன், மறுபடியும் மே மேன மமமே எனக்கு வசதிஹி, அந்த நரக அனுபவங்களில் வசதின்னு சொன்னா ஒரு இருத்தல், அதை அவைகளை அனுபவிக்குமாறு நேரிட்டால், பவித்ரி எதி ஏற்படுமே ஆனால், பவித்ரின்றது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, பவித்ரி எதி எதி பவித்ரி நடக்குமே ஆனால், ததஹா அதனால், தஸ்மாத்து நடந்தால் என்ன ஆகும் கேட்டா, சரணாகதானாம் சரணமடைந்தவர்களுக்கு, சம்ரக்ஷிதா சரணமடைந்தவர்களுடைய சம்ரக்ஷகன், இதி இதினா என்ற, இவன் ரக்ஷகன் என்கிற, ரக்ஷிதான்னு சொன்னா அது புல்லிங்க பதம், ரக்ஷிதான்னு சொல்றது காப்பாற்றுபவன் என்கிற துவதீயம் விருதம், விருதம்னா பெருமானுக்கு ஒரு விருது, ஒரு டைட்டில் வச்சுருக்கான், சரணாகத வத்சலன், சரணாகத ரக்ஷகன், துவதீயம்னா உன்னுடைய உன்னுடைய அந்த விருதம் விருது இருக்கே சம்யக பவிஷதி, நன்னா இருக்க நன்னா இருக்கும், கவலைப்படாத. ஹந்த ஹந்தனா ஐயகோன்னு தாத்பரியம், என்ன மட்டும் இந்த மாதிரி விருத்திகள் ஈடுபடுற மாதிரி விட்டுட்டீங்கன்னா உனக்கு இந்த சரணாகத வத்சலன்ற ஒரு பெயர் இருக்கே ரொம்ப நன்னா பொருந்தும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது. இது அவளை மாதிரி இருக்கவாதான் நம்ம பத்தியம் பண்ணலாம், சுவாமி தேசியன் மாதிரியோ, ஆளவந்த மாதிரியோ, திருமஞ்சாழ்வார் மாதிரியோ அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மாதிரி இருக்கவாதான் எம்பெருமானுடைய பரஸ்பரம் அவளா சம்பாஷணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளவா, அவா அந்த மாதிரி எழுதலாம், நம்ம இந்த மாதிரி எழுதலாமான்னு கேட்டா அவா எழுதலாம், அவளுக்கு அந்த ரைட் உண்டு. அந்த மாதிரி சாதிக்கிறார் இந்த பத்தியத்துல. ஒரு தடவை அன்றையத்தை பார்த்தோம்னா, வரத யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு பூயோபி மே வசதிர் எதி பவித்ரி ததஹ சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி துதியம் விருதம் சம்யக பவிஷதி ஹந்த அப்படின்னு இந்த அண்மையமானது போறது. வரத வரதராஜ பெருமானே, யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு, இது மூணு ஒரே இதை சேர்ந்தது, யமனை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அனுபவங்களில், துர்விஷக விருத்திஷு பொறுக்க முடியாத துன்பத்தை தரக்கூடிய விருத்திகளில், அது எதுன்னு கேட்டா யாத்தனாசு, நரக துல்லியமான அல்லது நரக துன்பங்களுக்கு துல்லியமான துன்பங்களில், பூயஹாபி மே வசதிஹி, மறுபடியும் எனக்கு சரணாகதிக்கு முன்னாடி வந்திருக்கலாம் போன்ற சென்ற பல பிறவிகள்ல, ஆனா இப்ப சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் வரக்கூடாது, ஏன்னா நீ சர்வ பாபேபியோ அப்படின்னு சொல்லியிருக்க, மோக்ஷேஷான்னு சொல்லியிருக்க, உன்னுடைய வாக்கே இருக்கு, அதை ஸ்மரிச்சுக்கோ. எனக்கு எதி பவித்ரி வறுமையானால், வசதிகின்னு சொன்னா இருத்தல், இருத்தல் அதாவது வசித்தல் அல்லது அனுபவித்தல், எதி பவித்ரி எதி பவித்ரி சொன்னா ஏற்படமே யாகில் இனிமேல், ததஹ அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு என்னாச்சு, சரணாகதானாம் சம்ரக்ஷிதா இதி, சரணமடைந்தவர்களுக்கு நல்ல சம்ரக்ஷகன் ஏக சம்ரக்ஷகன்ற உனக்கு ஒரு விருது இருக்கே துதியம் விருதம், அந்த விருதானது சம்யக் பவிஷ்யதி, நன்னா இருக்க போறது உனக்குன்னு ஹந்த ஐயஹோன்னு அழகா சாதிக்கிறார். தாத்தர் என்னன்னு கேட்டா, முந்தின சோதனை சொல்லிட்டார், க இவாதி பாரகன் சொல்லிட்டார், உனக்குன்னு இது பெரிய பாரமான, இனிமேல் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை கடத்துறது உனக்கு பெரிய பாரம் இல்ல, இது வரைக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டியன்னு சொன்னார். அதுக்கு அழகா சாதிக்கிறார் இப்போ, அப்படி ஒரு கால் விடப்பட்டேயானால் விடப்பட்டேனேயானால் உனக்குதான் ஒரு அது கலங்கமே ஒழிய எனக்கு கிடையாதுன்ற மாதிரி அதே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திர ரீதியிலேயே இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். இதான் 35வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.